रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि त्रिणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन मदन्वयाना आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रीगुणम् प्रणमामि मूर्ध्ना भूतम् सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्तु नित्यम् कलयामि कलिध्वंसम् कविम् लोकदिवाकरम् यस्य गोभिः प्रकाशाभिराविद्यम् निहतम् तमः वाळिपरकालन् वाळिकलिकण्ड्रि वाळिकुरयलूर्वाळ्वेन्दन् वाळियरो मायोनैवाळ्वलियाल् मन्दिरम् कुळ्मङ्गयरुकोन् தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபம் அடங்கானிடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமயப் பஞ்சுக்கணலின் பொறி பரகாலன் பன்வல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோ நீந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்குத்தா அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல் ஆயிரத்தோடு 84 பாட்டும் குரியதொரு தாண்டகம் 4-5 6-5 குலா நெடுந்தாண்டகம் 7 கூத்திருக்கையொன்றும் சிறிய மடற்பாட்டு 38-2 சீர்பெரிய மடல் அதனில் பாட்டு 78 இறையவனே கார்த்திகையில் கார்த்திகை நாள் எழிற்குறையல் வருகலியா இறங்கு நீயே ஸ்வரூபாத் சுவாமினோ ரூபம் உபாதேய தமம் விதுகு என்பதாக ஒரு விஷயம் நம் ஆச்சாரியர்கள் எல்லாருமே எடுத்து சொல்லியிருக்கா இந்த விஷயத்தை. அதாவது எம்பெருமானுடைய திவ்ய ஆத்மஸ்வரூபத்தை விட எம்பெருமானுடைய திவ்ய திருமே நீர் கொல்யோ அது விசேஷமானது அப்படின்னு அர்த்தம். ஸ்வரூபாத்து சுவாமினகா ரூபம், சுரூபத்தை காட்டிலும் அவனுடைய ரூபம் போக்கியமா இருக்கும், அவனுடைய ரூபம் நாம் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கும், தியானம் பண்ணும்படியாக இருக்கும். ரூபம் அப்படின்னா திருமேனின் அர்த்தம், ஸ்வரூபம்னா ஆத்மஸ்வரூபம் இருக்கும். எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபங்கிறது ஞானஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்லாம் உபனிஷத் சொல்றது, அதெல்லாம் நம்ம கண்ணால பார்க்க முடியாது, நாம மனசாலே ஓரளவு புரிஞ்சுக்கலாம் அவ்வளவுதான். ஆனால் திவ்யமான திருமேனி அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு நேர சேவை தாய்க்கும். ஆத்மஸ்வரூபம் சொல்லச்சியே கூடவே இன்னொரு விஷயம் இருக்கு, அது பகவானுடைய கல்யாண குணங்கள் அப்படின்னு. ஆத்மஸ்வரூபம் மட்டும் இல்லாமல் குணங்கள், எம்பெருமானுடைய குணங்களும் பரம போக்கியமாக பரம ஆனந்தமாக கல்யாணமாக அதாவது மங்களகரமாக இருக்கக்கூடிய குணங்கள். அந்த மாதிரி எம்பெருமானுடைய திவ்ய திருமேனி அப்படின்னு சொல்லச்ச கூட அந்த திருமேனிலையும் இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள், சௌந்தரியம் லாவண்யம் முதலான கல்யாண குணங்கள் இருக்கோல்லையோ, அது திருமேனியிலே இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள் ஆச்சரியமா இருக்கு, அதுவும் பரம போக்கியமாக இருக்கு. இதுல ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம்ங்கிறது புரியாது, கண்ணுக்கு தெரியாது, ஆனால் திருமேனி என்பது கண்ணுக்கு தெரியும். ஆத்மஸ்வரூபத்தை பற்றி கொண்டு தியானம் பண்ணுவது கஷ்டம், ஏன்னா மனசுக்கு பிடிபடாது. ஆனால் திருமேனியை பற்றி கொண்டு தியானம் பண்ணுவது சுலபம், ஏன்னா மனசுல எம்பெருமானுடைய திருமேனியை நாம் பற்றலாம், பிடித்து வைத்துக் கொள்ளலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கிறபடினாலே எம்பெருமானுடைய சுரூபத்தை காட்டும் அவனுடைய திவ்யமான திருமேனி மிகவும் விசேஷமானது அப்படின்னு சொல்லியிருக்கான். இது நம்ம சம்பிரதாயத்துலதான் சொல்லியிருக்கான் இந்த விஷயத்தை, அதாவது விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்திலே. மற்ற பேர்லாம் இது அவ்வளோ விசேஷமா சொல்லல, அவெல்லாம் என்னென்னமோ கதை பண்ணிட்டு இருக்காங்க. திவ்ய ஆத்மஸ்வரூபம்ங்கிறது இருக்கட்டும், திருமேனிங்கிறது ஒரு கல்பனா தானே அப்படிங்கிறாவா, நம்மளா கல்பிச்சு எம்பெருமானுக்கு கொடுக்கிறோம் இந்த மாதிரி ஒரு ரூபம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டோம். உண்மையில எம்பெருமானுக்கு ரூபமே கிடையாது, அவனுக்குன்னு ஒரு திருமேனின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, அவனுக்குன்னு சரீரம் ஒண்ணு கிடையாது, அது ஆத்மஸ்வரூபம் மட்டும்தான். அதெல்லாம் நாம கற்பனை பண்ணி இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு கொடுக்கறது தான் அப்படின்னு இந்த மாதிரியாக சில வரட்டு வேதாந்தங்கள் பேசிட்டு இருக்கா. ஆனா உண்மையில அதெல்லாம் கிடையாது. பெருமாள் ராமாவதாரம் எடுத்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, ஆச்சரியமான திருமேனியோடு கூட அவதாரம் பண்ணா தானே அர்த்தம். ராமன்னா ஒரு திருமேனியோடு வந்தாதான் ராமன்கிறது. அப்போ ராமனை சேவிக்கிறோம் அப்படின்னா அந்த திருமேனியோடு கூட இருக்கக்கூடிய பெருமாளை சேவிக்கிறோம் தானே அர்த்தம். ராமாயணம் பாராயணம் பண்றோம் அப்படின்னா அந்த திருமேனியில எம்பெருமான் என்னென்ன லீலைகள் செய்தானோ என்னென்ன அனுகிரகங்கள் செய்தானோ அதையெல்லாம் விசேஷமாக போற்றி பாராயணம் செய்கிறோம் அப்படின்னு தானே அர்த்தம். அவர்கள்லாம் ராமனை சேவிப்பார்கள், ராம நாமத்தை சொல்வார்கள், ராமாயணம் பாராயணம் பண்ணுவார்கள், ராமாயணம் பிரவச்சனம் பண்ணுவார்கள். ஆனால் எம்பெருமானுக்கு திருமேனி அப்படின்னு ஒண்ணு இயல்பாக கிடையாது அப்படின்னு அது இருந்துட்டு போட்டோம். ஆனால் எம்பெருமானுடைய திருமேனி பத்தி வேதமே பல இடத்துல சொல்லியிருக்கு, ஒரு இடத்துல மாத்திரம் இல்ல. சாந்தோக உபநிஷத்துல சொல்லியிருக்கு, பிருகதாரண்யக உபநிஷத்துல சொல்லியிருக்கு. திவ்யமான ஒரு திருமேனி எம்பெருமானுக்கு இருக்குன்னு வேதத்திலையும் சொல்லியிருக்கு, ஸ்மிருதிகள் இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாத்திலையும் சொல்லியிருக்கு. குறிப்பாக அவதாரங்கள்ல அந்த திருமேனி எடுத்துட்டுதான் அவதாரம் பண்றான். கிருஷ்ணாவதார திருமேனி அப்படின்னா அந்த திருமேனி எடுத்துட்டு பகவான் அவதாரம் பண்ணவேதான் மொத்தமும் சத்தியம் சத்தியமா இருக்கு. கிருஷ்ணா அவதாரமும் சத்தியம். அந்த திருமேனியே போயினா அப்ப கிருஷ்ணா அவதாரமே பொய் அப்படின்னு ஆயிடும். ஆனால் அவதார ரகசியத்துல கிருஷ்ணன் முதல்ல சொல்றது இந்த அவதாரங்கள் எல்லாம் சத்தியங்கள் அப்படின்னா முதல் அவதார ரகசியமே முதல்லயே இதுதான், அவதாரங்கள் எல்லாம் சத்தியங்கள் அப்படிங்கிற. இதெல்லாம் பொய்ன்னு நினைச்சுட கூடாது, ஏதோ யாரோ கதை எழுதி வச்சுட்டா அப்படின்னு நினைக்க கூடாது, இதெல்லாம் சத்தியங்கள் அப்படிங்கிற. அதே மாதிரிதான் எம்பெருமான் கோயில்ல அர்ச்சாவதாரம் எடுத்திருக்கான் அப்படின்னா அந்த திருமேனியில எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கிறது சத்தியம். எம்பெருமான் இருக்கான்ங்கிறது எத்தனை சத்தியமோ அதே மாதிரி அந்த திருமேனியில எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கிறதும் அத்தனை சத்தியமான விஷயம். இந்த விஷயத்தை ரொம்ப நன்னா அனுபவிச்சவர் திருமங்கி ஆழ்வார். அவர் திருமேனியை சொல்லாமல் இருக்கவே மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் ஆத்மஸ்வரூபங்கிறது ரெண்டாம் பட்சம்தான், திருமேனியில் தான் அவருக்கு ஈடுபாடு ரொம்ப அதிகம். எத்தனை அதுவும் அர்ச்சாவதார திருமேனியில மிகவும் ஈடுபாடு அதிகம். திருநெடுந்தாண்டகத்திலே முதல் இரண்டு பாசுரத்திலே எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபத்தை பத்தி விஸ்தாரமா சொல்லியிருக்க, ஆனால் அதுலயும் அந்த திருமேனியை சேர்த்துதான் சொல்லியிருக்கார் அப்படின்னு நாம பார்க்கிறோம். அதாவது முதல் பாசுரத்திலே எம்பெருமான் நமக்கு செய்த உபகாரங்கள் என்னென்ன அப்படின்னு ஒன்னா சொல்லிட்டே வந்த. எம்பெருமான் தன்னை பற்றி புரிய வைத்தான், சம்சாரத்திலே எனக்கு வைராக்கியம் வரும்படி பண்ணான், ஆத்மஸ்வரூபத்தை பற்றி எனக்கு புரிய வைத்தான், அதாவது ஜீவாத்மஸ்வரூபத்தை பற்றி புரிய வைத்தான் அப்படிலாம் நிறைய சொல்ற. அதனை எம்பெருமானை பற்றி சொல்லும்போது பொன்னுருவாய் மணி உருவில் போது அமைந்தாய், பொனலுருவாய் அனலுருவில் திகழும் சோதி, தன்னுருவாய் என் உருவில் நின்றயந்தை, தளிர் புறையும் திருவடி என் தலைமேலவே. இந்த பாட்டு முடிக்கும் போதே திருவடி என் தலைமேலவே அப்படின்னு எம்பெருமானுடைய திருமேனியில இருக்கக்கூடிய திருவடியை வச்சு முடிக்கிற. அதுல பொன்னுருவாய் மணியுருவில் பூதமைந்தாய், பொன்னுருவாய்னு ஆத்மஸ்வரூபத்தை சொல்லிட்டு மணியுருவில் பூதமைந்தாய் அப்படின்னு பஞ்சபூதமயமாக இருக்கக்கூடிய பஞ்சோபரிஷன்மயமாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய மணி உருவு அப்படின்னு திவ்யமான திருமேனியை சாதிக்கிறார். அது மாதிரி இரண்டாம் பாட்டுல பார்க்கும்போது கூட தேவதா பாரமார்த்தியம், அதாவது எம்பெருமானே பரம்பொருள், எம்பெருமானே உயர்ந்த தெய்வம் அப்படிங்கறத எனக்கு புரிய வைத்தான் அப்படின்னு ஒரு உபகாரம். பிரம்மா சிவன் இவர்களை எல்லாம் தவிர்த்து எம்பெருமான் தான் பரந்தெய்வம், நாராயண பரம்பிரம்மா அப்படிங்கறத எனக்கு புரிய வைத்தானேன்னு அந்த உபகாரத்தை அவர் அனுசந்தானம் பண்றார். அதுலயும் திருமேனி வச்சுதான் சொல்றார், ஓர் உருவம் பொன் உருவம் ஒன்று செந்தி ஒன்றுமா கடல் உருவம் ஒத்து நின்ற மூவுருவம் கண்ட போது ஒன்று ஆம் சோதி முகிலுருவம் எம் அடிகள் உருவம் தாமே. ஓர் உருவம் பொன்னுருவம் பிரம்மாவை பத்தி சொல்லிட்டு, ஒன்று செந்தி அப்படின்னு சிவனை பத்தி சொல்லிட்டு, ஒன்று மா கடல் உருவம் அப்படின்னு எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபத்தை சொல்ற. அது கடல் போல, கடல் எப்படி எல்லாரையும் தனக்குள்ளே வைத்து காப்பாற்றுமோ அந்த மாதிரி ரட்சகனானவன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஒன்று ஆம்சோதி முகிலுருவம் எம்மடிகள் உருவம் தாமே எம்பெருமாண்டிய திருமேனி மேகசியாமலனான ஒரு திருமேனியை உடையவன் முகில் உருவமாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த பாட்டிலே அருளி செய்கிறார். திருமேனியை உற்றுடல ஆத்மஸ்வரூபத்துக்கு இருக்கிற பெருமையை சொல்லும் போதெல்லாம் திருமேனியும் கூட சேர்த்து சேர்த்து சொல்லின்னு இருக்க. எதுக்காக இதை சொல்றேன்னா, இந்த மூணாவது பாசுரத்துல எம்பெருமாண்டிய திருமேனியை பத்தி தான் சொல்றேன். இதுல சுவாமி நம்மாழ்வார் கூட முதல் பத்து இரண்டாம் பத்து அது சொல்லிட்டு மூணாவது பத்துல முடிச்சோதியாயில எம்பெருமாண்டிய திருமேனி அனுபவத்தெல்லாம் ஆரம்பிக்கிறார். முதல் பத்து இரண்டாம் பத்து ரெண்டுலையும் உபாயத்துவம் பிராபியத்துவத்துக்கு தேவையான குணங்களை எல்லாம் சொல்லிட்டு மூணாம் பத்துல அந்த உபாயமாக இருக்கும் போதும் பிராபியமாக இருக்கும் போதும் எம்பெருமான் ஆச்சரியமான திருமேனியோடு கூட இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தான் மூணாம் பத்துல சொல்றாராம். அந்த மாதிரி இந்த இடத்துல மூணாவது பாட்டுல எம்பெருமான் ஆச்சரியமான திருமேனியோடு சேவை சாதிக்கிறான். எம்பெருமானே உன் திருமேனியை எனக்கு சேவை சாதித்து அதை புரிய வைத்தாயேன்னு அந்த உபகாரத்தை கொண்டாடுகிறார். எம்பெருமான் தன் திருமேனியை சேவை சாதிக்க வைக்கிறான்ங்கிறதே பெரிய உபகாரம். அதை புரிய வைக்கிறான், அந்த திருமேனியை எப்படி விசேஷமானது, அது வேதத்திலே சொல்லப்பட்ட பெருமையுடையது, அது திவ்ய மங்கள விக்கிரகம் என்று சொல்லப்படக்கூடியது, மங்களமயமான விக்கிரகமாக இருக்கக்கூடியது. மற்றவர்கள் சொல்லும் போல அது பொய்யானதோ புரட்டானதோ இல்ல கற்பனையானதோ அப்படின்னா எதுவும் கிடையாது. அது உண்மையானது, கருணாமயமானது, அனுகிரகமயமானது திருமேனி, அழகானது அப்படின்னு பிராபியமானது நமக்கு அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு புரிய வைத்தான்வா எம்பெருமான். ஆக எம்பெருமானே உன்னுடைய திருமேனியை சேவை சாதித்து அதனுடைய பெருமையை எனக்கு புரிய வைத்தாயே அப்படிங்கிற விஷயத்தை இந்த பாட்டிலே சொல்ற. ஏன்னா முதல்ல சொன்ன மாதிரி எம்பெருமானே பரதெய்வம் அப்படிங்கிற தத்துவம் அந்த நிலைமைக்கு இரண்டாவது பாட்டுல வந்துட்டா கூட அந்த திருமேனியை பத்தி சில பேர் வந்து சாதாரணமா நினைச்சுருவான். ஆனால் ஆத்மஸ்வரூபத்தை காட்டிலும் அது விசேஷமானது அப்படிங்கிற விசேஷம் நம்ம சம்பிரதாயத்துல இருக்கு. அதை நம்ம பார்க்க போறோம். திருவடிவில் கருநெடும் ஆள் சேயனென்னும் திரேதை கண் வளையுருவாய் திகழ்ந்தான் என்றும் பெருவடிவில் கடல் அமுதம் கொண்ட காலம் பெருமாலை கருணீல வண்ணம் தன்னை ஒரு வடிவத்து ஓருரு என்றுணர்லாகாது ஊழிதோருணி நின்ற தலல்லால் கருவடிவில் செங்கண்ண வண்ணன் தன்னை கட்டுரையே யாரொருவர் காண்கிப்பாரே. எம்பெருமாண்டிய திருமணி திருமேனியை யாரொருவர் காண்கிப்பாரே, யார்தான் நல்ல ரீதியில நேர பார்த்து அனுபவித்தார்கள், யார்தான் அதை எம்பெருமானுடைய திருமேனியை பூர்ணமாக அனுபவித்து பேச வல்லவர்கள் யார்? ஏன் பகவானுடைய அனுகிரகம் இல்லாட்டா யாருக்குமே அது புரியாது, யாருக்குமே அந்த திருமேனியை பத்தி பேசவும் முடியாது. அதனால எம்பெருமானை எனக்கு புரிய வைத்தாய், என்னை அதை பற்றி பேச வைத்தாய் அப்படிங்கிறது இந்த பாட்டினுடைய சாரம். திருவடிவில் கருநெடுமாள் சேயனென்னும் திரேதைக்கண் வளையுருவாய் திகழ்ந்தானென்னும் பெருவடிவில் கடலமுதம் கொண்ட காலம். திருவடிவில் கருநெடுமாள் எம்பெருமாண்டிய திவ்யமான ஒரு வடிவு ஒரு திருமேனியை பார்த்தால் கருநெடுமாள், கருணா கரிய திருமேனி, நெடுமாள் நீண்டதான, மால்னா வியாமோகம், ஆசிரியர்கள் கிட்ட அளவில்லாத வியாமோகம் இருக்கிறபடினாலே, அளவில்லாத பேரன்பு இருக்கிறபடியினாலே தான் எம்பெருமான் இந்த மாதிரி திருமேனியெல்லாம் எடுத்துக்கிறான். திருமேனி எடுத்துக்கிறதுக்கு காரணமே எம்பெருமான் இச்சா கிரகீத அபிமத ஊரு தேகா அப்படின்னு விஷ்ணுபுராணத்தை சொல்ற. அவனுடைய சங்கல்பத்தினாலே எம்பெருமான் திருமேனி எடுத்துக்கிறான். அப்போ ஆசிரியர்களுக்கு அருள் புரிய வேணும் அப்படின்னு ஆசிரித ஜனங்கள் கிட்ட, அதாவது அடிவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய அளவில்லாத ஒரு அன்பு, அந்த அன்பினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இந்த திருமேனியெல்லாம் எம்பெருமான் எடுத்துக்கிறான். அதனால திருவடிவில் கருநெடுமாள் அப்படின்னு கரியதாக திருவடியை பார்க்கும் போது கரியதாக இருக்கக்கூடியவன் நெடுமாள், நீண்ட வியாமோகத்தை உடையவனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு தெரியும். அந்த திருமேனியை ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு விதமான திருமேனியை எம்பெருமான் எடுத்துக்கிறான் என்பதாக சாஸ்திரம் சொல்லியிருக்கும். சேயன் இன்னும் திரேதைக்கண், திரேதைக்கண் திரேதா யுகத்திலே பார்த்தால் சேயன் சிவப்பாக இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கு. சிவப்பான திருமேனியோடு கூட இருப்பானோ வளையுருவாய் திகழ்ந்தான் என்னும் பெருவடிவில் கடல் அமுதம் கொண்ட காலம். அதுக்கு முன்னாடி கிருதயுகம் அப்படில அதுல விழுப்பா இருப்பானோ, திருமேனி வெள்ளையா இருக்குமா. பெருவடிவில் கடல் அமுதம் கொண்ட காலம் அப்படின்னு எம்பெருமான் பெரிய ஒரு திருமேனி எடுத்துட்டு கடலை கடைந்து அமிர்தத்தை கொண்ட காலம் இருக்கே அது திரேதாயுகம். அது அது கிருதயுகம், முதல் யுகம் அது கிருதயுகம். அந்த கிருதயுகத்துல எப்படி இருந்தான்னு கேட்டா, வளையுருவாய், வளைனா சங்கம், சங்கம் போல வெள்ளையாக இருந்தான் அப்படின்னு இருக்கும். வளையுருவாய் திகழ்ந்தான் இன்னும் பெருவடிவில் கடல் அமுதம் கொண்ட காலம். முதல்ல இதை வச்சுக்கணும், பெருவடிவில் கடல் அமுதம் கொண்ட காலம் வளையுருவாய் திகழ்ந்தான் இன்னும். அதுக்கு முன்னாடி திரேதைக்கன் சேயன் என்னும் திரேதா யுகத்திலே சிவப்பாக இருப்பான். கடல் அமுதம் கொண்ட காலத்திலே அதாவது கிருதய யுகத்திலே எம்பெருவான் வெள்ளையாக சேவை சாதிப்பான், வெள்ளையான திருமேனியை எடுத்துக்கொண்டிருப்பான். பெருமானை கருணீல வண்ணன் தன்னை, சரி அந்த கதையெல்லாம் இருக்கட்டும், இப்ப எப்படி இருக்கார் பெருமான் அப்படின்னு கேட்டான்னா, இந்த கருணீல கலியுகத்திலே கருநீல வண்ணனாக கார்மேக சியாமலனாக எம்பெருமான் இருக்கிறானோ, கருணீல வண்ணன் தன்னை ஒரு வடிவத்து ஓர் உரு என்று உணரலாகாது. அவனை ஒரு வடிவத்து ஓர் உரு, ஒரு திருமேனியை உடையவன், ஒரே ஒரு திருமேனி தான், இப்படிதான் பெருமான் இருப்பான் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அவனை ஒரே ஒரு நிறத்திலே இருப்பான் அப்படின்னு சொல்ல முடியுமா? பக்தர்களுக்கேற்ற பல விதமான திருமேனியை எடுத்துக்கொள்ளுபவன் ஆயிற்று. பலபலவே ஆபரணம் பேலும் பலபலவே பலபலவே சோதி வடிவு பண்பெண்ணில் அப்படின்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி, எத்தனை ஆபரணங்கள் இருக்கோ எத்தனை குணங்கள் இருக்கோ அந்த மாதிரி சோதி வடிவு திவ்யமயமான விக்கிரகமும் எத்தனையோ திவ்யமயமான விக்கிரகம் எம்பெருமான் எடுத்துக்கிறார். எத்தனை அவதாரங்கள், அவதாரங்களுக்குள்ளே எத்தனை விதமான காட்சிகள் சேவைகள், அப்படியெல்லாம் பலவிதமான திவ்யமான திருமேனி எடுத்துட்டு இருக்கானே, அவனை போய் ஒரு வடிவத்து ஓர் உரு அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த வடிவத்திலே இந்த உருன்னா இந்த ரூபத்திலே இந்த நிறத்திலே எம்பெருமான் இருப்பான், இந்த வடிவத்திலே இருப்பான் அப்படின்னு. ஒரு வடிவத்து ஓர் உரு என்று உணரலாகாது, ஊழிதோர் ஊழி நின்று எத்தல் அல்லால். பின்ன என்னதான் பண்ண முடியும் கேட்டா, ஊழிதோர் ஊழி அந்தந்த கல்பத்துல நின்று எம்பெருமானை ஏத்தலாம். அப்போ எப்படி சேவை சாதிக்கிறானோ அதை வைத்து எம்பெருமானை நாம் ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ணலாம். அப்போ திரேதா யுகத்திலே சேயனாக சிவப்பாக இருக்கான்னா அப்ப அதை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணலாம். முன்னாடி கிருத யுகத்திலே வெள்ளையா இருக்கான்னா அதை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணலாம். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணலாமே தவிர நன்றாக புரிந்து கொள்ள முடியுமா? அவனுக்கு இதுதான் திட்டவட்டமாக ஒண்ணு உண்டான்னு கேட்டார். திட்டவட்டமான ஒரு திருமேனி அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா பரவாயில்ல, அப்படியும் கிடையாது. ஆசிரியர்களுக்காக அவன் திருமேனி எடுத்துக்கொள்ளும் போது அந்த திருமேனியை பார்த்ததான் இதுதான் எம்பெருமானுடைய ஒரிஜினல் திருமேனியோ அப்படின்னு தோணும். அது எம்பெருமான் ஆசிரியர்களுக்காக பக்தர்களுக்காக எடுத்த திருமேனியா இருக்கும். ஏன்னா அந்த அளவு அந்த திருமேனிலே தன்னுடைய சௌந்தரிய லாவண்யாதிகளை காண்பித்து அனுகிரகம் பண்ணக்கூடியவன். கருவடிவில் செங்கன் அவன் தன்னை கட்டுரையே யார் ஒருவர் காண்கிற்பாரே. ஆழ்வார் தனக்கு எம்பெருமான் சேவை சாதிக்கிறத பத்தி சொல்ற. கருவடிவில் செங்கன்ன அண்ணன் தன்னை, கருத்ததான ஒரு திருமேனி, நீலமேகமான ஒரு திருமேனி, அதிலே சிவந்த திருக்கண்களை உடையவனாக எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமானை கட்டுரையே அவனை பேசலாம், நன்றாக உரைக்கலாம். அதை தவிர யார் ஒருவர் காண்கிற்பாரே, யார் அவனை பார்க்க முடியும்? அவனே தன்னுடைய திருமேனியை நமக்கு அனுபவிக்கும்படியாக காண்பித்து தந்தாலே ஒழிய மற்றபடி வேற எந்த விதத்திலே அவனுடைய திருமேனியை நாம் பார்க்க முடியும் அப்படின்னு அர்த்தம். கட்டுரையே யார் ஒருவர் காண்கிற்பாரே, எல்லாரும் எம்பெருமானை நன்றாக எம்பெருமானுடைய திருமேனியை பேசி பார்க்கலாமே தவிர நேரில் பார்ப்பது அவனுடைய அருள் பெற்றோரை தவிர வேற யாராலே காண முடியும். எனக்கு அந்த அருள் கிடைத்தது அப்படிங்கறது உள்ளுக்குள்ள இதனுடைய அர்த்தம். எம்பெருமானுடைய திருமேனி இப்படி ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு திருமேனி எம்பெருமான் எடுத்துக்கிறான் அப்படிங்கிறத ஆழ்வார்கள்லாம் பல இடத்துல சொல்லியிருக்கா. இந்த திருமங்கை ஆழ்வாரு முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிலை நின்ற பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் என்னுங்கால் பொன்னின் வண்ணம் மலியும் வண்ணம் புறையும் திருமேனி இன்ன வண்ணம் எந்த காற்றீர் இந்தலூர் ஈரே அப்படின்னு திருவிந்தலூர்ல எம்பெருமான் சேவை சாதிக்காம இருந்தானா பெருமானுக்கு. அப்ப திருவேந்துடைய பெருமானை பார்த்து, எம்பெருமானை எனக்கு சேவை சாதிக்காமல் அந்த திருமேனி வச்சுட்டு என்ன பண்ண போறீர்கள், வாழ்ந்தே போம் முந்திரி, உன் திருமேனி கட்டி நீ எப்படி வாழ போறீர், பக்தர்களுக்காக தானே இந்த திருமேனி இருக்கு. அப்ப உன் திருமேனி பல விதமா சொல்றானே, முன்னை வந்தம் பாலின் வண்ணம், முத முதல்ல கிருத யுகத்துல பால் போல வெள்ள திருமேனிங்கிற, முழுதும் நிலை நின்ற பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம், பின்னாடி பார்த்தானா கொண்டல் வண்ணம் அப்படிங்கிற, பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம், ஒரு பக்கம் பார்த்தானா பொன் போல சிவந்தது அப்படிங்கிற, மணி போல சகல ரூபங்களை உள்ளடக்கியது, பலவிதமான கலர்ல இருக்கக்கூடியது அப்படிங்கிற, புறையும் திருமேனி என்ன வண்ணம் என்று காட்டீர் இந்தலூரீரே அப்படின்னு பாடுறார் இந்த ஆழ்வாரே. திருமேசை ஆழ்வார் பாலி நீர்மை செம்ப நீர்மை பாசியின் பசும்புறம் போலி நீர்மை பொற்புடை தடைத்து வண்டு விண்டுலாம் நீல நீர்மை என்றிவை நிறைந்த கால நான்குமாய் மாலி நீர்மை வையகம் மறைத்ததென்ன நீர்மையே அப்படின்னு பாலின் நீர்மை செம்பொன் நீர்மை அப்படின்னு ஆரம்பிச்சு இவரு எம்பெருமானுடைய திருமையினி ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு விதமாக எம்பெருமான் சேவை சாதிக்கிறான், ஒவ்வொரு நிறத்தோட ரூபத்தை எடுத்துக்கொண்டு சேவை சாதிக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை அவரும் சொல்லியிருக்கார். ஏன் எதுக்காக எம்பெருமான் இப்படி எல்லாம் ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு மாதிரி எடுத்துக்கிறான் அப்படின்னு கேட்டா, அந்தந்த ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரியா, அதாவது கிருத யுகம் முதல்ல அப்ப ஜனங்கள் எல்லாம் வெள்ளை மனசோட இருப்பா, சத்துவகுணம் நிறைய இருக்கும், சத்துவகுணம்ங்கிறது சத்துவகுணத்துக்கு அடையாளமா வெள்ளை நிறத்தை சொல்வார்கள், அவ மனசெல்லாம் வெள்ளையா இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி எம்பெருமான் வெள்ளையான ஒரு திருமேனியை எடுத்துக்கொண்டு சேவை சாதிக்கிறானா அந்த சமயத்துல. அதான் வளையுருவாய் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, சங்கம் போல வெள்ளையாக எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். அப்புறம் திரேதா யுகம் அப்படின்னு வரைச்ச சிவந்த நிறத்துல சேவை சாதிக்கிறான். என்ன கேட்டாருன்னா, அப்ப வந்து ஜனங்கள் எல்லாம் கொஞ்சம் ரஜோகுணத்துல இருப்பார்கள், பெரும்பாலும் ரஜோகுணத்தினுடைய அடையாளம் சிவப்பு அப்படிங்கிறது, ரஜஸ் அப்படிங்கிற குணம், அதனால அவர்களுக்கு ஏற்ற மாதிரி எம்பெருமான் சிவந்த நிறத்திலே சேவை சாதிப்பான். அதுக்கப்புறம் துவாபர யுகத்துல என்னன்னு சொல்ல முடியாமல் ஒரு விதமா இருக்கும், நல்லவானும் இருப்பா கெட்டவானும் இருப்பா எல்லாம் இருப்பான், அவளுக்கு ஏற்ற மாதிரி கலந்த கட்டியாக ஒரு மணியின் வண்ணத்துல எம்பெருமான் சேவை சாதிப்பானா. கலியுகத்துல எம்பெருமானை சேவிக்கிறவர்கள் யாருமே இருக்க மாட்டான், இருந்தா தானே அவளுக்கு ஏற்ற மாதிரி சேவை சாதிக்கலாம், இருக்கிறவன் ரொம்ப குறைவா இருப்பா. அப்ப எம்பெருமான் தன்னுடைய இயல்பான ரூபத்திலே, அதாவது மேக வர்ணனத்திலே கருத்த நிறத்திலே எம்பெருமான் சேவை சாதிப்பான் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கா இதிகாச புராணங்கள்ல, அங்கெல்லாம் சொல்லியிருக்கா, ஆழ்வார் பாசுரங்கள்லயும் சொல்லியிருக்கா. அந்தந்த பக்தர்களுக்கு ஏத்த மாதிரி சேவை சாதிக்கணும், அப்பதான் அவளுக்கு பிடிக்குங்கிறதுல அப்படி சொல்றான். அப்படி இருக்கான் எம்பெருமான், ரஜோகுணம் இருக்கிற காலத்துல சிவப்பா இருந்தாதான் அவளுக்கு பிடிக்கும், சிவப்புங்கிறது அவளுக்கு பிடிச்ச நிறமா இருக்கும், சத்துவகுணம் இருக்கிற காலத்துல வெள்ளையா இருந்தாதான் அவளுக்கு பிடிக்கும். இது ஒரு ஆச்சரியம் அப்படிங்கிற பெரியவா சம்பள வியாக்கியானத்துல. ஏன்னு கேட்டான்னா, சுவாமிக்கு ஏத்த மாதிரி வேலைக்காரன் இருக்காங்க, வேலைக்கார எஜமானுக்கு ஏத்த மாதிரி வேஷம் போடுவான், நம்ம பார்த்திருக்கோம் பல இடங்கள்ல, எஜமான் எப்படி இருக்கானோ அவனுக்கு ஏத்த மாதிரி அவனுக்கு பிடிச்ச கலர் அதெல்லாம் உடுத்தின்னு வருவான். எஜமானுடைய டிரைவர் அப்படின்னா கார் டிரைவர்னா அவன் ஒயிட் அண்ட் ஒயிட் அதெல்லாம் போட்டுன்னு வருவான். இன்னும் வேற ஏதாவது ஆபீஸ்காரர் அப்படின்னா அவன் டையெல்லாம் கட்டின்னு வருவான். அப்படின்னு இருக்கும் இல்லையோ, எஜமான் கிட்ட என்ன வேலை செய்யறாளோ அதுக்கேற்ற மாதிரி வேலைக்காரர் தான் ட்ரெஸ் எல்லாம் மாத்தி மாத்தி போட்டுன்னு மாத்தி மாத்தி ரூபத்தை எடுத்துன்னு வருவாங்க. ஆனால் பக்தர்களுக்காக ஒரு சேஷியா இருக்கக்கூடியவன் எஜமானா இருக்கிறோம், தன்னுடைய ரூபத்தை மாற்றிக்கொண்டு அதுக்கேத்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு ரூபத்தை மாற்றிக்கொண்டு வரான்னா, இது எம்பெருமான் விஷயத்துலாம் இருக்கும். ஏன்னா பக்தர்களுடைய அனுகிரகத்துக்காக எம்பெருமான் இப்படி வரான் அப்படிங்கிறது இது ஒரு ஆச்சரியம். எம்பெருமானுக்காக நாம் நிறம் மாற வேண்டியதில்லை, நமக்காக அவனே நிறம் மாறி இருக்கான் அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியமாக சொல்றான். திருவடிவில் கருநெடுமால் என்னும் முன் ரெண்டு பாசுரத்திலே எம்பெருமானுடைய ஆத்த சுரூபத்தை எடுத்து அதை செய்யக்கூடிய உபகாரங்களை எல்லாம் சொன்னேன். இப்ப திருவடிவை பார்த்து சொல்லுகிறேன். அந்த திருவடிவில் எம்பெருமான் கரு நெடுமால், கரு கருகதாக இருக்கக்கூடியவன், நீண்ட வியாமோகத்தை உடையவனாக இருக்கக்கூடியவன், அவனுக்கே ஆச்சரியமான இருக்கக்கூடிய விலட்சணமான திவ்யமங்கல விக்கிரகத்தோடு கூட இருக்கக்கூடியவன், அத்தனை ஆசை இருக்கிறதுனால்தான் திருமேனியும் எடுக்கிறான் ஆசிரியர்கிட்ட, அதையும் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி திருமேனியும் நிறுத்துகிறான். திரேதைக்கன் சேயன் என்னும் திரேதாயுகத்தில் சிவந்த நிறத்தை உடையவனாக, அவர்களுடைய பக்தர்களுடைய ரஜோகுணத்துக்கு ஏற்ற மாதிரியாக இவனும் சிவந்த நிறத்தை உடையவனாக இருக்கான். சத்துவனது ஸ்தமோ குணம், மூணு குணங்களுக்கு மூணு நிறத்தை சொல்றது வேதம். லோகித சுக்ல கிருஷ்ணாம்னு, அதாவது அத காமிக்கிறதுக்கு ஒரு அடையாளமாக சொல்றது. பெருவடிவில் கடல் அமுதம் கொண்ட காலம், கிருதயுகத்தை பத்தி சொல்லச்ச, கிருதயுகம் பெயர் சொல்லு, திரேதாயுகத்துக்கு திரேதைக்கன்னு சொல்லிட்டு வரலோ, அது மாதிரி கிருதயுகத்தை சொல்ல அவ்வளோ அப்படி சொல்லாம இல்ல, அதுக்கு ஒரு அடையாளம் சொல்ல, கிருதயுக பெருவடிவில் கடல் அமுதம் கொண்ட காலம், கடலை கணைந்து எமிரமா அமிர்தத்தை ஏற்றுக்கொண்ட காலத்திலே. பெருவடிவு ரொம்ப பெரிய ரூபத்தை எடுத்திருந்தான், அதாவது திருப்பார்கடலை எம்பெருமான் ஒரு பெரிய தாளும் தோளும் முடிகளும் சமனில்லாத பல பரப்பின்னு ரொம்ப பெரிய ரூபத்தில் இருக்கான். அந்த ரூபத்தோடு வந்தாதான் மலையை போட்டு கடையை கடையிறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சமுத்திரத்துல ஒரு மலையை போட்டு கடையை கடைந்தான்னு அதுக்கேற்ற ரூபம் வேணும் மொழி இவனுக்கு, மலையளவு பெரியவனா இருக்கணும் இல்லையா, வேணும் சமுத்திரத்தில் நிற்கணும் இல்லையோ, அந்த மாதிரி ரூபத்தோடு கூட திருப்பார்கடலை சேவை சாதிக்கிறான். அந்த ரூபத்தை வச்சிருந்தா கடலை கடைந்தானாம் அந்த காலத்தில். வெறும் வடிவில் கடல் அமுதம் கொண்ட காலம், இன்னொரு அர்த்தம் பெருவடிவில், நான் நிறைய வடிவில் அப்படின்னு அர்த்தம். அதாவது கடலை கடையும் போது தேவர்கள் பக்கம் ஒரு பக்கம் நிக்கிறான், அசுரர்கள் பக்கம் ஒரு திருமணி எடுத்து நிக்கிறான், மந்திரமலைக்குள்ள ஒரு திருமணி எடுத்துன்னு அதிஷ்டானம் பண்ணியிருக்கான், மேலையும் இருக்கான், கீழே பூர்வாவதாரம் எடுத்து இருக்கான், இப்படி பல திருமணிகளை எடுத்துக்கொண்டு கடல் அமுதத்தை கடைந்தான், கடலை கடைந்த அமுதத்தை எடுத்தான். கடல் அமுதம் கொண்ட காலம், அதை ஏற்றுக்கொண்ட காலம்னு அர்த்தம். அமுதத்துல ஒரு டிராப் கூட பெருமான் சாப்பிடலையே. அப்ப பெருவடிவில் கடலமுதம் கொடுத்த காலம், பெருவடிவில் கடலமுதம் தந்த காலம் அப்படின்னு தான் இருக்கணும், தேவர்களுக்கு தானே தந்தான், தந்த காலம் தானே இருக்கணும். கொண்ட காலம் ஏன் சொல்றாரு அப்படின்னா, அவர்களுக்கு கிடைத்ததையே தனக்கு கிடைச்சா நினைச்சிருக்கா, ஏன்னா இவன் தான் இத்தனை படாத பாடு பட்டான், படாத பாடு பட்டு பட்டு பட்டு இவன் அமிர்தத்தை வரவேச்சிருக்கான், அங்க கடல் கடைந்தவன் இவன் தான், அதனால அந்த பலன் கிடைச்சா தனக்கே கிடைச்ச சந்தோஷப்படக்கூடியவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், கடல் அமுதம் அப்படின்னா அமுதில் வரம் அமுதான பெண் அமுது, விண்ணவர அமுதுன அமுதில் வரும் பெண் அமுதுண்ட பெருமானேன்னு சொல்ற மாதிரியாக, அமிர்தத்திலிருந்து வந்த அமிர்தமாக இருக்கக்கூடியவர் பெரிய பிராட்டியார் லட்சுமி பிராட்டியார், அவரே எம்பெருமான் தன் திருமார்பிலே ஏற்றுக்கொண்ட காலம் அப்படின்னு அவர் சொல்றார். பெருவடிவில் கடல் அமுதம் கொண்ட காலம், அந்த காலத்துல எப்படி இருந்தார் அப்படின்னா வெள்ளையாக இருந்தார் அப்படின்னு, வளையுருவாய் திகழ்ந்தான் என்றும் சங்கம் போல வெள்ளையாக இருந்தார், வளையுருவாய் திகழ்ந்தான் என்றும் பெருவடிவில் கடல் அமுதம் கொண்ட காலம். இது ஒரு அழகான விஷயம், எப்பவுமே அந்தந்த காலத்தை சொல்வதை காட்டிலும் அப்ப நடந்த சம்பவத்தை சொல்லி அந்த காலத்தை சொல்றதுங்கிறது ஒரு அழகு, ஏன்னா அந்த சம்பவத்துக்கு அத்தனை கௌரவம் இருக்கான். ஒரு உதாரணம் சொல்றார் பெரியவாச்சான் பிள்ளை, இங்க சாதிக்கிறார் ஸ்ரீரங்கத்துல, என்னைக்கு கல்யாணம் அப்படின்னு கேட்டான்னா பெரிய திருநாளுக்கு அப்புறம் அப்படின்னு வாழும், பெரிய திருநாள் பங்குனி உத்தர திருநாளுக்கு பெயர். அப்ப பங்குனி மாசம் அப்படின்லாம் சொல்லாமல் அந்த பங்குனி மாசம் வரக்கூடிய உற்சவம் பெரிய திருநாள் இருக்கும் இல்லையோ, அதை வச்சுட்டு பெரிய திருநாளுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லுவோம். பங்குனி உத்தர திருநாள்லயே பெருமாளும் தாயாருக்கும் சேர்த்து செய்ய உண்டு, அப்ப பெரிய திருநாளுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரியாக ஆழ்வார் கூட என்ன பண்றான்னு கேட்டானா, கிருதயுகம் அப்படின்லாம் சொல்லாமல் கடலமுதம் கொண்ட காலம் அப்படின்னு அந்த காலத்தில் நடந்த அந்த சம்பவத்திலே பெருமாள் அப்படி கடலை கடைந்த வைபவத்திலே மிகவும் ஈடுபட்டு அந்த காலத்தை அதை வச்சு சொல்ற, வளையுருவாய் திகழ்ந்தான் என்றும் பெருவடிவில் கடலமுதம் கொண்ட காலம், பெருமானை கருணையில வண்ணன் தன்னை, அமிர்தம்னா பிராட்டிதான் அமிர்தம் இல்ல, பெருமாளே அமிர்தம், நாலு தோல் அமுதே எனது உயிரே அப்படின்னு திருவேங்கடம் பாசுரத்தில் அம்மாழ்வார் சொல்ற, நாலு தோல் இருக்கக்கூடிய அமுதம் அப்படின்னு. அப்படி வளையுருவாய் திகழ்ந்தான், வெள்ளையாக பெருமான் இருக்கான், ஆக பெருமாள் வெள்ளையாகவும் சேவை சாதிப்பான், சிவப்பாவும் சேவை சாதிப்பான், பெரும்பாலும் கருணீலமாக சேவை சாதிப்பான் அப்படின்னு தெரிகிறது. இதனால இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் ஒண்ணு சாதிக்கிறார் வியாக்கியானத்துல, பெருமாள் வெள்ளையா சேவை சாதிச்சதை வச்சு சசிவர்ணன் பெருமாளுக்கு பெயர், சுக்லாம் பரதனம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தையேன்னு சொல்றாங்க இல்லையோ, விஷ்ணுவான எம்பெருமானை சொல்லச்ச சுக்லாம் பரதனம் விஷ்ணு சசிவர்ணம் அப்படின்னு, அதாவது அந்த காலத்துல அந்த யுகத்திலே, முதல் யுகத்திலே, ஆதி யுகத்திலே சசிவர்ணனாக சுக்லாம்பரதாரியாக பெருமாள் சேவை சாதிக்கிறான். வெள்ளையான வஸ்திரத்தை தரிச்சுன்னு அதை வச்சுட்டுதான் அந்த ஸ்லோகம் வந்திருக்கு. சில பேர் அதுல சந்தேகப்படுறான், சசிவர்ணன் பெருமாள் எப்படி சொல்லலாம், நீலவர்ணன் தானு சொல்லணும், சுக்லாம்பரன் எப்படி சொல்லலாம், பீதாம்பரன் தானு பெருமாளை சொல்லணும் அப்படின்னு. பக்தர்களுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த யுகத்திலே அந்தந்த வடிவை எம்பெருமான் எடுக்கக்கூடியவனானபடினாலே இந்த வடிவிலே எம்பெருமான் சேவை சாதிக்கிறான் அப்படின்னு அங்கு வியாக்கியான். ஆக சசிவர்ணம் சதுர்புஜம் என்ன கடவுதிரே அப்படின்னு அழகா சொல்ற. பெருமானை கருணீலவன் அந்தன்னை இப்படி ஆசிரியர்களுக்காக பல வடிவங்களை எடுக்கக்கூடிய பெருமான், அவன் கருணீலவண்ணன். இந்த கலியுகத்தில் எப்படி இருக்கான்னு கேட்டானா, கருணீலவண்ணனாக இருக்கான். ஏன்னா கலியுகத்தில் தன் பக்கல் அபிமுகராய் ஒரு வர்ண விசேஷத்திலே ருச்சி பண்ணுவார் இல்லாமையாலே கிருத்தயுகம் கேட்டாய் உள்ள மாதிரி கிடையாது. எம்பெருமானை இந்த வடிவில் இன்னைக்கு சேவை சாதிக்கன்னு கேட்கிறவெல்லாம் கிடையாது. அதனால அவனே ஒரு வடிவை எடுத்திருந்தான், அதான் கருணையில வண்ணன் தன்னை. அப்படிப்பட்ட எம்பெருமானை ஒரு வடிவத்து ஓர் உரு என்று உணரலாகாது. ஒரு வடிவத்திலே உடையவன், ஒரு உருவத்திலே ஒரு நிறத்திலே இருக்கிறவன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவனே பலவிதமான ரூபங்களை எல்லாம் ஆசிரியர்களுக்காக அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி எடுக்கிறான். அந்தந்த காலம் மட்டுமல்ல, அப்பப்போ தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே அப்படின்னு சொல்ற மாதிரி அடியார்கள் என்ன ரூபத்தை கொடுக்கிறாளோ அந்த ரூபத்தை அப்படியே எடுத்துட்டு இருக்கிறபடினால இதுல எது எம்பெருமான் இயல்பானது அப்படின்னு கேட்டா, ஆசிரியர்கள்கிட்ட ஆசையோடு அவன் எடுத்திருக்கிற ரூபத்தை பார்த்தா அதுதான் இயல்பானதுன்னு சொல்ல தோணும். மற்றெல்லாம் இயல்பானது இல்லை, எங்களுக்காக எம்பெருமான் இந்த திவ்ய தேசத்தில் வந்து இப்படி சேவை சாதிக்கிறானே இதுதான் அவனுடைய இயல்பான ரூபம் அப்படின்னு எல்லாரும் கொண்டாடும்படியாக இருக்குமா. அந்த மாதிரி இருக்கக்கூடியவன் அவனை ஊழுதோறு ஊழி நின்று ஏத்தல் அல்லால் நம்ம என்ன பண்ண முடியும்? இத்தனை ரூப பேதங்களையும் தெரிஞ்சுக்க முடியுமா? இத்தனை ரூப பேதங்களையும் நாம் வந்து சேவை சாதிக்கணும்னு சொல்ல முடியுமா? ஒண்ணு பண்ணா இப்படி இப்படியால் ரூபத்துல சேவை சாதிச்சா அப்படின்னு ஊழுதோறு ஊழி நின்று அந்தந்த காலத்திலே நின்று நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமே தவிர வேற என்ன பண்ண முடியும்? கருவடிவில் செங்கண்ண வண்ணன் தன்னை அப்படின்னு கடைசியில சொல்றது. இப்ப ஆழ்வார் தனக்காக எம்பெருமான் எப்படி சேவை சாதிச்சான்னு கேட்டா, கருவடிவிலே செங்கண்ண வண்ணனாக தனக்கு சேவை சாதிக்கிறானாம். ஆழ்வார் ஆசைப்பட்ட மாதிரி பெருமான் அப்படியாக சேவை சாதிக்கிறானாம். கட்டுரையே யார் ஒருவர் காண்கேற்பாரே, இதை பேசலாமே தவிர யார் ஒருவர் சேவிப்பார்கள், அவன் அருள் இல்லாமல் யாராலையும் சேவிக்க முடியாது அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், யாரால பேச முடியும் யாரால சேவிக்க முடியும் ரெண்டுமே. கட்டுரையே யார் ஒருவர், யார் தான் இதை பற்றி பேசுவார்கள் அப்படின்னு. நான் கண்டார்போல் யாரானும் காலவல்லாருண்டோ, நான் பேசினார்போல் யாரேனும் பேசவல்லாருண்டோ அப்படின்னு அர்த்தம். யார் தான் இவரை காத்தார்கள், யார் தான் இவனை பேசினார்கள், எனக்கு எம்பெருமான் இதையெல்லாம் புரிய வைத்து அனுகிரகம் பண்ணான் அப்படின்ற சொல்றாரு. முதல் ரெண்டு பாட்டுல சொன்ன மாதிரி அந்த மாதிரி இங்கேயும் சொல்லிட்டு இருக்கான். இதனால ஆறொருவர் காண்கிப்பாரே அப்படின்னா, எம்பெருமானுடைய அருள் இல்லாமல் தன்னுடைய சாமர்த்தியத்தினாலே யார் எம்பெருமானை சேவிப்பார்கள், யார் எம்பெருமானுடைய திருவடிவை புரிந்து கொள்வார்கள், அவனுடைய அனுகிரகம் இருந்தாதானே புரிந்து கொள்ள முடியும், அவனுடைய அனுகிரகம் இருந்தாதானே பேச முடியும். ஆக ரெண்டு அர்த்தம், கட்டுரையே யார் ஒருவர் காண்கிப்பாரேன்னா யார் ஒருவர் கட்டுரையே யார் ஒருவர் காண்க, யார் தான் பேச முடியும் யார் தான் பார்க்க முடியும் அவன் அருள் இல்லாவிட்டால் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், கட்டுரையே அப்படின்னா இப்படிப்பட்ட எம்பெருமான திருவணியை திருமேனியை கண்டு திருமேனியை ஏதோ நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாமே தவிர யார் நேர பார்க்க முடியும்? அங்கங்க இத்திகாச புராணங்கள்ல சொல்றத வச்சு வேதத்திலே சொல்றது, நீலதோ இளம் அத்யஸ்தா வித்யுல்லே கேவபாஸ்வனா அப்படின்னு சொல்லிட்டு, நீல மேகம் போல திருமையின் உடையவன் சொல்றதுக்கு நான் சொல்லாம எத்தவிர நான் நேரம் செவிச்சேனும் இல்லையே. அப்போ கட்டுரையேனா பேசலாமே தவிர யார் ஒருவர் காண்கிப்பாரே, யார் இதை நேர செவித்தார்கள், நான் தானே எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே நேர செவித்தேன் அப்படின்னு அப்படி ஒரு அர்த்தம். ஆக எம்பெருமான் ஆச்சரியமான தன்னுடைய திவ்யமான திருமேனியை காண்பித்து எனக்கு அனுகிரகம் செய்தால் அந்த திருமேனியை புரிந்து கொண்டு நான் சேவிக்கும்படியான பாக்கியத்தை எனக்கு கொடுத்தான் அப்படின்னு அந்த திருமேனியில ஈடுபட்டு அனுபவித்து பேசுகிற பாசுரம் இது. ஆத்மஸ்வரூபம் என்ன புரிஞ்சு போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, அடுத்து அனுபவத்துலாம் வரணும், அதல்ல புரிந்து கொள்ளுதல், ரெண்டாவது திருமேனி அனுபவத்துல தானே வரணும் அப்படின்னு. இதுவா இருந்தாலுமே அப்படிதானே, லௌகிகத்திலே அப்படிதானே. அந்த மாதிரி ரீதியில முதல்ல எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சின்றதை பத்தி பேசினவர் இப்ப எம்பெருமானுடைய திருமேனே தான் அனுபவித்த விதத்தை பேசுகிறார். திருவடிவில் கருநெடுமால் சேயன் என்னும் திரேதைக்கண் வளையுருவாய் திகழ்ந்தான் என்னும் பெருவடிவில் கடலமுதம் கொண்ட காலம் பெருமானை கருணீல வண்ணன் தன்னை ஒரு வடிவத்து ஓருரு என்றுணரலாகாது. ஊழிதோர் ஊழி நின்று ஏத்தல் அல்லால், ஊழிதோர் ஊழின எத்தனை கல்பங்கள் நின்று அவனை ஏத்தல் அல்லால் பாடுவதை தவிர வேற உணரலாகாதுன்னு அர்த்தம். கருணடிவில் செங்கன் வண்ணன் தன்னை கட்டுரையே யாரொருவர் காண்கிற்பாரே. இந்த கடைசியை சொன்னது தனக்கு எம்பெருமான் சேவை சாதித்த விதத்தை சொல்லி இப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானை கட்டுரையே யாரொருவர் காண்கிற்பாரே. எல்லாரும் பேசியே போம் இத்தனை ஒழிய காணவல்லார் உண்டோ. எல்லாம் இப்படி சொல்லிட்டு இருக்கலாமே தவிர பார்க்க முடியுமா? சுவசாமர்த்தியத்தாலே எவர்கள் காணவல்லார்கள்? தான் தன்னுடைய சாமர்த்தியத்தாலே யாரா பார்க்க முடியுமா? சாதகரை போல ஸ்வயத்தனத்தாலே கண்டேனோ. நான் என் சாமர்த்தியத்தெல்லாம் நான் பார்த்தேனோ? இல்லையே. பின்ன என்ன கேட்டானா, விஷய புரோரனாய் தெரிய செய்தே என்றோ நான் கண்டது. நான் ஏதோ வேற விஷயத்துல ஈடுபட்டு இருக்கச்சு, எம்பெருமான் தானே என் முன்னாடி வந்து நின்று எனக்கு திருமந்திரத்தை உபதேசம் பண்ணி அவன்தானே திருமேனியை எனக்கு காட்டி தந்துருந்தான் அல்லவா அப்படின்னு அர்த்தம். ஆக எம்பெருமானுடைய அந்த கருணை இல்லாவிட்டால் யாராலையும் அவனுடைய திருமேனியை புரிந்து கொண்டு சேவிக்க முடியாது. புரிந்து சேவிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை, அதாவது ஒரு பரம அனுகிரகத்தை எம்பெருமான் செய்தானே அப்படின்னு அந்த விஷயத்தை இந்த மூன்றாவது பாட்டிலே அருளி செய்கிறார். அடுத்து நாலாவது பாட்டு, இந்திரக்கும் பிரமர்க்கும் முதல்வன் தன்னை என்னிலங்கால் தீ நீர்வின் பூதமைந்தாய் செந்திரத்த தமிழோகை வடதொல்லாகி திசை நான்குமாய் திங்கள் ஞாயிறாகி அந்தரத்தில் தேவர்க்கும் அறியலாக அந்தனனை அந்த நர்மா தந்தி வைத்த மந்திரத்தை மந்திரத்தால் மறவாதென்றும் வாழுதியல் வாழலாம் மடநெஞ்சமே. இந்த பாசத்தினுடைய அர்த்தத்தை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். வாழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.